இது தஞ்சாவூர் தவுலு, இது நம்ம மதுரை உரிமை, இது கோவில்பட்டி பம்ப, இது திருச்சி நாயனா. தொடுத்து விட்டேன் எங்க ஊரு தெம்மாங்கு, எடுத்து விட்டேன் தொடுத்து விட்டேன் எங்க ஊரு தெம்மாங்கு, இசை எடுத்து படிக்கையில இனிக்கலையே தேன்பாகு, இசை எடுத்து படிக்கையில இனிக்கலையே தேன்பாகு, பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு, இது பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு. அம்மா சொன்ன தாலாட்ட கேட்டாயா, நீ அந்த பாட்ட போல எதையாச்சும் போட்டாயா, கல்லாதவே சொல்லாதது இங்கேது இல்ல, நிப்பாட்டு இக்காலமும் எக்காலமும் இதுக்கு இருக்கு சப்போர்ட்டு, பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு, இது பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு, எடுத்து விட்டேன் தொடுத்து விட்டேன் எங்க ஊரு தெம்மாங்கு, எடுத்து விட்டேன் தொடுத்து விட்டேன் எங்க ஊரு தெம்மாங்கு, இதை எடுத்து படிக்கையில இனிக்கலையே தேன்பாகு, இதை எடுத்து படிக்கையில இனிக்கலையே தேன்பாகு, பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு, இது பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு, பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு, இது பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு, பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு, இது பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு.